என்னப்பா கடுமையா யோசிச்சு கொண்டிருக்கிறீன்? என்ற பேத்தின் அரங்க கேட்ட புத்தம் அடிக்கணும். வாசன் பிரிண்டர்ஸ் இருக்க ஏன் யோசிப்பான்? அம்மா, ஏற்கனவே வாசன் பிரிண்டர்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டனே. உங்களின் அச்சு தேவைகளை அழகாக பூர்த்தி செய்து கொள்ள வாசன் பிரிண்டர்ஸ். கலையாத வண்ணம், அழகு வண்ணம், உங்கள் எண்ணங்கள் வடிவமாக வாசன் பிரிண்டர்ஸ். இலக்கம் 45A, கிறிஸ்தோ ரோட், மிச்சம். தொடர்புகளுக்கு 0779 57 99 85 22 அல்லது 0720 86 48 85.